நீயே பொய்யாத பேரருள் நீயே பொய்யாத தேன்மை அதே நதி புது பூமி செய்வோமே உன்னோடு வாழ்வது ஆனந்தமே ஒவ்வொரு பொழுதிலும் பெருமை தீராத தேவைகள் ஆனந்தமே இல்லைகள் இங்கில்லை பெருமை Oh,